ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. எல்லே இளங்கிளியே என்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையே மென் நங்கை மீ போகின்றே. பல்லை கட்டுரைகள் பண்டே வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நாணேதம் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன பேருடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிக்க, வல்லானை மாயனை பாடேயோர் என்பவர். நமஸ்காரம். Thank you.